கருப்பே கூத்தடிக்குது காத்தும் கூத்தடிக்குது ஊரே கூத்தடிக்குது வாமா வாமா நெருப்பே கூத்தடிக்குது காத்தும் கூத்தடிக்குது ஊரே கூத்தடிக்குது வாமா வாமா உறக்கமென்ன கூத்து கட்டு ஒத்தையில கூத்து கட்டு ஒழிச்சதெல்லாம் போதுமடா விடிய விடிய கூத்து கட்டு காதலுக்கு கூத்து கட்டு நண்பனோடு கூத்து கட்டு அந்த பொண்ணு வேணா சொன்னா விடிய விடிய கூத்து கட்டு இன்னைக்கே முடிஞ்சு போச்சு எடுத்து மூட்டை கட்டு ராத்திரி இருக்குதடா ரவுண்டா கூத்து கட்டு நெருப்பே கூத்தடிக்குது காத்தும் கூத்தடிக்குது ஊரே கூத்தடிக்குது வாமா வாமா நெருப்பே கூத்தடிக்குது காத்தும் கூத்தடிக்குது ஊரே கூத்தடிக்குது வாமா வாமா வந்து ஒரு கிசன்னு தான் நெருப்பே கூத்தடிக்குது காத்தும் கூத்தடி